வளர்த்து கொண்டு உங்களை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல விஷயம். நாலு விஷயம், நம்முடைய மைண்ட்ல நிறைய பிரிவு இருக்கு. முதல் ரெண்டு பிரிவு இம்பார்ட்டன்ட் பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, விழிப்பு நிலையில் இயங்குகிற மனம், தட் இஸ் கால்ட் கான்சியஸ் மைண்ட். நீங்க தூங்கும் போது ஒரு மைண்ட் வேலை செய்யும், தட் இஸ் கால்ட் சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு மறை மனம்னு பேரு. இந்த பாருங்க, போய் படுக்கிறோம், யோசனை ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? எத்தனை யோசனை ஓடுது, மூளைக்குள்ள கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்குல்ல. தூங்கல உடனே நம்ம நிறைய ஓடுது, கனவு வருது, காலம்பரை எந்திரிச்சு ரிகலெக்ட் பண்றோம். தூக்கத்துல நமக்குள்ள ஒரு மனசு வேலை செய்யுது, அதுக்கு என்ன பேரு? சப்கான்சியஸ் மைண்ட். இப்ப நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன் பாரு, 5 மணிக்கு எந்திரிக்கணும் நீ அலாரம் வைக்கிற பத்தியா, பிக்ஸ் பண்ற பத்தியா, அப்ப கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுது. இப்பெல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறோம், விழிப்பு நிலையில இருக்கிறோம். கான்சியஸ் மைண்ட்ல ஒரு முடிவு எடுத்துட்டோம், தூங்க போன உடனே கான்சியஸ் மைண்ட் அங்க வேலை செய்யாது. இப்போ ஒரு வாட்ச்மேன் டியூட்டி போடுறோம், 5 மணிக்கு ஒரு கார் வரும், நீ உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேன் டியூட்டி போடுறோம். நல்ல கவனி, இந்த வாட்ச்மேன் போயிட்டு இன்னொரு வாட்ச்மேன் வந்துட்டார், அவருக்கு கம்யூனிகேஷன் போகுமா? இந்த வாட்ச்மேன் போயிட்டார், ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கிறோம், கார் காலம்பரம் 5 மணிக்கு வரும், உள்ள விடுன்னு சொல்லியிருக்கோம். 5 மணிக்கு இவர் டியூட்டி மாறி 2 மணிக்கு இவர் போயிட்டார், வேற ஒரு வாட்ச்மேன் வந்து நிக்கிறாரு, கார் வருது விட மாட்டேங்கிறாரு, இவருக்கு தெரியுமா? குட். கான்சியஸ் மைண்ட் ஒரு வாட்ச்மேன் மாறி, சப்கான்சியஸ் மைண்ட் இன்னொரு வாட்ச்மேன் மாறி. கான்சியஸ் மைண்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க, அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகாது, சட்டுன்னு போகாது. சோ சப்கான்சியஸ் மைண்ட் தூக்கத்துல முழிச்சு உட்கார்ந்துருக்கும், அதுக்கு எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது. அது எப்படிப்பட்ட மைண்ட் நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம அப்பா அம்மாவில இருந்து வந்தது, சொசைட்டில இருந்து வந்தது, நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் போது வந்தது, அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது. ஆனா தூங்க ஆரம்பிச்ச உடனே சப்கான்சியஸ் மைண்ட் டாமினேட் பண்ணும், கான்சியஸ் மைண்ட் வாயை பொத்திக்கிட்டு ஓரத்துல போய் உட்கார்ந்துருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. அதால தூக்கத்துல உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ரூல் பண்றதால எந்திரிக்கணும்னு தோணாது உங்களுக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் எந்திரிக்க விடாது, நீ சோம்பேறியா இரு, ஜாலியா இரு, உருப்பிடாம போ, நாசமா போ, நிறைய யோசனை சொல்லும், ஜாலியா தூங்கி தூங்கி நீ வீணா போ அப்படிலாம் யோசனை சொல்லும். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறேன், கான்சியஸ் மைண்ட்ல சொல்ற விஷயத்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போற டெக்னிக் கண்டுபிடிச்சா நீங்க ஜெயிக்கலாம். இது எப்படிங்கறத இப்ப சொல்றேன், வெரி குட். உங்க மூணு பேர், ரெண்டு பேருக்கு பாராட்டு, நீங்க நகருங்க. இப்ப நான் அந்த டெக்னிக் சொல்றேன். தூக்கத்துல ஒரு குழந்தை வீட்டுல தூங்குது, அம்மாவுடைய மடியில படுத்து தூங்குது, அந்த அம்மா ஜோ ஜோ ஜோ ஜோன்னு இப்படி தட்டி கொடுப்பாங்க. அந்த தூக்கத்துல, அந்த அரை தூக்கத்துல அம்மாவுடைய முகத்தை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இங்க நீங்க இருக்கிற 15-16 வயசு பசங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு சீக்ரெட் தெரியும், உங்க அப்பா சொன்னா எதிர்க்கணும்னு உங்களுக்கு தோணும், ஆனா உங்க அம்மா சொன்னா எதிர்க்கணும்னு உங்களுக்கு தோணாது. ஒரு விஷயத்துல அப்பா சொல்லும் போது எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், ஆனா அம்மா சொல்லும் போது பிடிக்கலன்னா கூட மனமனமனமனே ஏதாவது சொல்லுவோமே ஒழிய எதிர்க்க மாட்டோம். ஏன் நம்மளால நம்முடைய அம்மாவை எதிர்க்க முடியல? தினமும் நம்ம தூங்க போற போது நம்மளை மடியில படுத்து தட்டி கொடுத்து ஜோ ஜோ ஜோ ஜோ ஜோன்னு சொல்லி தூங்க வச்சது அம்மா. அந்த தாயோட குரல் நமக்கு உள்ள போனதுனால தாயோட கமாண்ட மீற முடியாது. தூங்க போகும்போது, இந்த வார்த்தையை கவனி, தூங்க போகும்போது யாருடைய வாய்ஸ் கமாண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கோ அவங்களுடைய கமாண்ட நம்மளால மீற முடியாது. ஒரு டிவி விளம்பரத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அம்மா மடியில படுத்துக்கிட்டு குழந்தை ஜிம்மிக்கி ஆடுற மாதிரி நம்ம ஆக்டர் விஜய் அவங்க ஆத்தா மடியில, நம்ம ஆக்டர் விஜய் அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு அந்த ஜிம்மிக்கி ஆடுற மாதிரி ஒரு சீன் வரும் ஒரு டிவி விளம்பரத்துல. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, 2 கோடி வாங்கிட்டு விஜய் ஆட்டி இருப்பார், சும்மா ஆட்டி இருப்பார். அது எட்டர்னல் மதர்ஸ் லவ். கொஞ்சம் இருங்க பிளீஸ், இங்க 15 வயசு பசங்க நீங்க வந்திருக்கீங்க, உங்க வீட்டுல எப்பாவது சண்டை வரும் அப்பா அம்மாவுக்கு, அப்ப அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? அம்மாட்ட அந்த பயலுக்கு சொல்லி வை, அந்த பயலுக்கு சொல்லி வை, நான் சொன்ன அவன் கேட்க மாட்டேங்கிறான், நீ சொல்லி வை அப்படிம்பார். எத்தனை வீட்டுல அம்மா சொல்லி பையன் கேட்பான், அப்பா சொன்னா கேட்க மாட்டான், அப்ப அப்பா சொல்லுவார் நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், நீ சொல்லு அப்படிம்பார். அந்த மதர் எப்படி அந்த குழந்தைய ஆள முடியுதுன்னா, சின்ன வயசுல இருந்து தூங்க போற போது தாலாட்டு பாடி, தூங்க போகும்போது சில வார்த்தைகளை சொல்லி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து, தாயினுடைய குரலை ஒரு பிள்ளையால மீற முடியாது. ஏன்னா கான்சியஸ் மைண்ட்ல பதியறது அப்பாவுடைய குரல், சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியறது அம்மாவுடைய குரல். எந்த விஷயம் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கோ அதை நம்மால மீற முடியாது. இப்ப சொல்றேன் பார், நீ படுக்க போறதுக்கு முன்னாடி 10 தடவை, குறைஞ்சபட்சம் 10 தடவை ஆட்டோ சஜஷன் பேரு, உனக்கு நீயே சொல்லணும், காலை 5 மணிக்கு கண்டிப்பா நான் எந்திரிக்கணும், காலை 5 மணிக்கு கண்டிப்பா நான் எந்திரிக்கணும். இத நீயே உனக்கு சஜஷன் கொடுத்துட்டு கண்ணு நீ உருப்பண்ணும்னா கேளு, உனக்கு நீயே கமாண்ட் கொடுக்கணும், எப்படி நான் காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு வாயை திறந்து அந்த சவுண்ட் நம்ம காதல போற மாதிரி சொல்லிக்கிட்டே தூங்க போனா கண்டிப்பா 5 மணிக்கு நம்முடைய குரல் நம்மளை எழுப்பி விட்டுரும், நம்முடைய குரல் நம்மளை எழுப்பி விட்டுரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில நாம ஜெயிக்க முடியும். புரிஞ்சு போச்சு? அடுத்து நெக்ஸ்ட் வா, ரெண்டு பேரும் நார்மலா 15 வயசு பிள்ளைகளுடைய மனசுல தன்னுடைய பர்சனாலிட்டி பத்திய காம்ப்ளெக்ஸ் இருக்கா இல்லையா? Am I looking good? நான் அழகா இருக்கிறேனா இல்லையா? இந்த க்வெஸ்சன் இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இருக்குது, கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் நீ அப்படிலாம் இருக்காது சார், அப்படிலாம் இருக்காது சார், மனிதர்களுக்கு 13-14 வயசுல கண்டிப்பா வரும், ஒரு 25-30 வயசுல அது நல்ல பயங்கர பீக்ல இருக்கும், 40 வயசுக்கு அப்புறம் நம்ம தலையில அவ்வளவுதான் எழுதி இருக்கு அப்படின்னு ஒரு விதமான பொறுமை வரும். ஒரு நிமிஷம், நான் 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிடுறேன். நம்ம பர்சனாலிட்டியில மாத்தக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு, மாத்தக்கூடியதுன்னு ஒரு பகுதி இருக்கு, மாத்த முடியாததுன்னு ஒரு பகுதி இருக்கு, தட் விச் கன்னாட் பி சேஞ்சு. இப்ப சில பர்சனாலிட்டி மாத்தலாம், இப்ப நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன் இழைக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணா கொஞ்சம் இழைக்கலாம், கொஞ்சம் பிரிஸ்கா நம்மளை மாத்திக்கலாம், நம்ம எப்பவுமே சிடு சிடுன்னு இருக்கிறோம் அப்படின்னா சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடியது, பர்சனாலிட்டியில சேஞ்ச் பண்ணக்கூடியது. பட் பிளாக்கா பிறந்திருக்கிறோம் டக்குன்னு ஒண்ணு ஒயிட்டா மாத்த முடியாது, குட்டையா பிறந்திருக்கிறோம் அதை நம்ம ஒண்ணும் மாத்த முடியாது, சரி ஒல்லியா உயரமா பிறந்திருக்கிறோம் அதை நம்ம ஒண்ணும் மாத்த முடியாது. பிளீஸ் பி சீரியஸ் மை பாய்ஸ், 1 மினிட். சில பர்சனாலிட்டி நம்மால மாத்த முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன், லால் பகதூர் சாஸ்திரி குள்ளம், பிரைம் மினிஸ்டரா இருந்தார் இந்தியாவுக்கு, குள்ளம். அவர்கிட்ட போய் ஒருத்த கேட்டான், நீங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கிறீங்க, ஈஜிப்ட்ல இருந்து நாசர், நாசர் ரொம்ப உயரம், உலக தலைவர்கள் ரொம்ப உயரம், அது மாதிரி வரும்போது நீங்க ரிசீவ் பண்ண போகும்போது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா? ஏன்னா உயரமான தலைவர்கள் நீங்க சந்திக்கணும், நீங்க குள்ளமா இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார் தெரியுமா? இல்லையே, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். இப்ப இவர் என்ன ஏறி நின்னா பேச முடியும், அவன் குனிஞ்சுதான் பேசி ஆகணும். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? மாற்ற முடியாத பர்சனாலிட்டி பத்தி வருத்தப்படாது, ஒன்னால எதெல்லாம் மாத்த முடியாதோ அதை பத்தி வருத்தப்படாத. கொஞ்சம் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஒரு குணம் உண்டு, நம்ம கொஞ்சம் கருப்பா இல்லாம இன்னும் கொஞ்சம் சிவப்பா பிறந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் உண்டு. ஏய், நீ வீசல் அடிச்சு கத்துற, ஒன்னாலதானே அவங்க சிவப்பா ஆகணும்ன்ற ஆசைக்கே வராங்க, இல்லாட்டி அவங்க ஏன் வரப்போறாங்க? நான் ஏன் அவசரப்படுறேன் தெரியுமா? எனக்கு அப்புறம் இன்னும் 4 பேர் பேசணும், ரொம்ப டைம் வேஸ்ட். அதனால சீக்கிரம் சீக்கிரம் பிளீஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். இப்ப வெள்ளையா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பார், டிவி விளம்பரம் போய் நீ பார்த்தா ஒரு 2 விளம்பரத்துக்கு இன்னொரு விளம்பரம் குறுக்க வருது, எதுன்னு பார்த்தா கலர் சிவப்பு ஆறத பத்தி ஒரு விளம்பரம், டிவியில் ஒரு விளம்பரம் வருது, ஒரு பொம்பளை புள்ள முகத்தை இப்படி மூடிக்குது, ஒரே நாளில் சிகப்பழக இந்த முகத்தை அப்படி மூடிக்கிட்டு மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே டடடாயின் அப்படி தரக்குது. அது பார்த்தா அப்படி அப்படி கருப்புல இருந்து அப்படியே மாறி அப்படியே ரோஸ் கலர்ல மாறுதான். மைக் மைக் மைக் மைக். என்னுடைய க்வெஸ்சன், 6 நாள்ல யாராவது சிவப்பாக முடியுமா? கருப்பா பிறக்கிறது குத்தம் இல்ல. கருப்பா பிறந்தவங்க தாழ்வு மனப்பான்மையில கஷ்டப்படாதீங்க. ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, வெள்ளையா பிறந்தாலும் உலகத்தை ஜெயிக்கலாம், கருப்பா பிறந்தாலும் உலகத்தை ஜெயிக்கலாம். வெள்ளையா பிறந்தாலும் புகழ் அடையலாம், கருப்பா பிறந்தாலும் புகழ் அடையலாம். வெள்ளையா இருந்து ஜெயிக்க முடியும் என்று ஜவஹர்லால் நேரு நிரூபித்தார், கருப்பாய் பிறந்து ஜெயிக்க முடியும் என்று காமராஜர் நிரூபித்தார். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸே வேண்டாம். ஐயோ நான் இப்படி பறந்துட்டேனே அப்படி பறந்துட்டேனே அந்த காம்ப்ளெக்ஸே வேண்டாம். உருவம் பற்றிய காம்ப்ளெக்ஸ் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 14-15 வயசுல கருகி போயிடுவீங்க. ஐயோ நான் அழகா இல்லையே அழகா இல்லையே வருத்தப்படாதீங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, நீ எப்படி பிறந்திருக்கிறாயோ, நீ எப்படி பிறந்திருக்கிறாயோ அதுவே ஜெயிப்பதற்கு போதுமானது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி பிறந்திருக்கிறாயோ அதுவே ஜெயிப்பதற்கு போதுமானது என்பதை புரிந்து கொள், இவ்வளவுதான். அடுத்தது, நீங்க என்னதான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாலும், என்னதான் நீங்க திறமசாலியா முயற்சி பண்ணி இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வாங்கினாலும், ஒரு கிராமப்புறத்தில் படிச்சுட்டு நாளைக்கு பாம்பே பெங்களூர் டெல்லி அது மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற மாணவர்களோடு நீங்க இங்கிலீஷ்ல பேச வேண்டி வந்தா, அங்க இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனா உங்களுடைய ஆங்கிலம் அங்க பேசுறதுக்கு எவ்வளவு பேருக்கு தைரியம் வரும்? நம்ம பேசுற இங்கிலீஷ் சரியான இங்கிலீஷ்னு அது வரது கஷ்டம். நான் தமிழ் மீடியத்துல படிச்சவன், நான் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு லா விவேகானந்தா காலேஜ்ல பிஏ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்றேன். வாத்தியார் இங்கிலீஷ்ல கிளாஸ் நடத்துறாரு, ஒரு அளவும் புரியல, பயமா இருக்கு. அவரை கேள்வி கேட்கணும்னு தோணுது, கேட்க முடியல, பயமா இருக்கு. கேட்கிற இங்கிலீஷ் தப்பா போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. ஒரு வினாடி 6 மாசம் நான் ரன் அண்ட் மார்டின் அது இது எல்லாத்தையும் எடுத்து உருட்டி கிருட்டி கிராமர் எல்லாம் பார்த்து, 10 இங்கிலீஷ் பேப்பர் பார்த்து, இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் கேட்டு, இங்கிலீஷ் எப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டு, இந்த வார்த்தையை கவனி, 6 மாசம் நான் படாத பாடுபட்டு எங்க லெக்சரருடைய அந்த கிளாஸ கவனிச்சேன். அவரு தப்பு தப்பா பேசுறாருங்கிறத அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் இது எதுக்கு சொல்றேன், நமக்கு இங்கிலீஷ் வராது, நமக்கு இங்கிலீஷ் வராதோ அப்படின்னு பயப்படாத. இப்படி கூட சொல்றேனே, நீ என்ன பேசுறியோ அதான் இங்கிலீஷ், தைரியமா பேசு. நீ என்ன பேசுறியோ அதான் இங்கிலீஷ். நல்லா திருத்தினா திருத்திக்க, ஒரு தப்புன்னு யாராவது திருத்தினா திருத்திக்க. அதை விட்டுட்டு பேச வராதோன்னு பயந்துகிட்டு இங்கிலீஷ்ல பேசாம அப்படியே இருந்துறாது. நான் லெக்சரர்ஸ் கூட ஒரு விஷயம் சொல்லுவேன், வகுப்புல பாடம் நடத்தும் போது வெறுமனை இங்கிலீஷ்ல மட்டுமே நடத்தாதீங்க. இந்த நாட்டில் பாடம் நடத்தும் போது இங்கிலீஷ்ல மட்டுமே நடத்தாதீங்க. எக்ஸாம் இங்கிலீஷ்ல இருக்கிறதால இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க பரவாயில்ல, ஆனா தமிழ்ல புரியும்படியா சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா இங்கிலீஷ்ல சொன்னா இன்னும் நல்லா நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியும். நாம வந்து ஒரு அபத்தமான இங்கிலீஷ் மீடிய கான்செப்ட் வச்சிருக்கிறோம், அதாவது இங்கிலீஷ்னு தப்பு தப்பா பேசுறத ஒரு அபத்தமா வச்சிருக்கிறோம். அதனால நீங்க தமிழ்ல சப்ஜெக்ட புரிஞ்சுக்கங்க, பிறகு ஆங்கிலத்துல பிழையின்றி பேசுறதுக்கு பழகுங்க. இங்கிலீஷ் வராதுன்னு பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. இதே திருவண்ணாமலைக்கு எங்கூட ஒரு அமெரிக்கர் வந்தார். என்னுடைய கார்ல அங்கேயிருந்து வரும்போது என்னாச்சு, நடுவழியில ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்க வந்தது. பின் சீட்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு வந்தோம். இப்ப இல்ல, ஒரு முறை நான் வரும்போது என் டிரைவர் சடன் பிரேக் போட்டார். அந்த ஆட்டுக்குட்டி வந்த உடனே சடன் பிரேக் போட்டார். எனக்கு தெரியும் என் டிரைவர் என்ன பண்ணுவாருன்னு. நான் நல்லா உட்கார்ந்து இருந்தேன் பிள்ளையார் மாதிரி. அந்த அமெரிக்கன் அப்படி இல்ல, தபக்குன்னு முன்னாடி வந்து மூக்கு இடிச்சிச்சு அவனுக்கு டக்குன்னு. ஆனா அவன் மூக்கு இடிச்சு செவப்பானதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா ஒரு அமெரிக்கனுக்கு நோஸ்கட் கொடுக்கறத விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அவன் ஒரு தவறு பண்ணிட்டான். என்னோட டிரைவரை அந்த அமெரிக்கன் ஸ்ட்ரைட்டா திட்டிட்டான். தமிழேங்க உடனே என் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து என் டிரைவர் கொடுத்தேன். எதுக்கு சார், எதுக்கு சார்னு கேட்டான். இல்ல, இந்த பாழா போனவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வேலை எனக்கு இல்லாதபடி நீயே முடிச்சுட்ட பாத்தியா. அதை விட முக்கியம், ஒரு அமெரிக்கன்கிட்ட இங்கிலீஷ் பேசலாம்னு தைரியமா நீ பேசின பாத்தியா, அந்த தைரியத்துக்கு தான் இந்த. சோ முதல் விஷயம், பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஆங்கிலம் வராதோன்னு பயந்து நீ பேசாம இருக்காத, பேசு. நல்லா திருத்தினா நல்லதை திருத்திக்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மொழியில உனக்கு இருக்கக்கூடாது. இது என்னுடைய இன்னொரு ரிக்வஸ்ட். பர்சனாலிட்டியில இருக்கக்கூடாது, அது இன்னொரு ரிக்வஸ்ட். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உன்னுடைய லைஃப்ல நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு, அதை சொல்லி நான் நிறைவு பண்றேன். நம்மோட நிஜமான எதிரி வெளியில இல்லை. நமக்கு முன்னுக்கு வரத்துக்கு தடையா இருக்கிற எதிரி ஒருபோதும் வெளியில இல்லை. நமக்கு நாம எதிரியா இருக்கிற அளவுக்கு வேற யாராலும் எதிரியா இருக்க முடியாது. நமக்கு நாம எதிரியா இருக்கிற அளவுக்கு வேற யாரும் எதிரியா இருக்க முடியாது. எப்பவுமே மற்றவங்களை நோக்கறத நிறுத்திட்டு நான் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய காரியத்தை நான் பண்ணி இருக்கிறனா அப்படின்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அவைகளை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னொன்னு, கடைசியா எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம், கடைசியா எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம்ன்ற ஒரு போஸ்ட்போன்மெண்ட் மைண்ட் இருக்கு இல்லையா, தள்ளிக்கிட்டே போறது, அது நம்முடைய தோல்விக்கான பெரிய காரணம். பி ப்ரிப்பேர்ட், லைஃப்ல எல்லாத்துக்கும் தயாராயிரு, முன்கூட்டியே தயாராயிரு. இப்ப எங்க வயசு வருதுன்னா நாங்க மரணத்துக்கு கூட தயாரா இருக்கணும். வாட் இஸ் டெத், ஐ எம் ரெடி டு டை அப்படிங்கிற அளவுக்கு மரணத்துக்கு கூட 60 வயசு ஆயிட்டா தயாரா இருக்கணும். அப்ப வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா சரியான ஒரு வாழ்க்கை. எதுக்குமே நீ பயப்படாத, எல்லாத்தையும் சந்திப்பதற்கு நீ தயாராயிரு, வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். எல்லாவற்றையும் விட மிக மிக மிக முக்கியமான ஒன்று, ஒன்ன நீயே பரிசீலனை பண்ணிக்கிறதுக்கு தயாராயிரு, ஒன்ன நீயே செக் பண்ணிக்கணும். நான் நிறைய பேர் கேள்வி கேட்க முடியல, ஏன்னா எனக்கு ஒரு டைம் லிமிடேஷன் இருக்கு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னால மேற்கொண்டு கேட்க முடியல, ஏன்னா நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம். வெரி சாரி. ஆனா உங்களுடைய உற்சாகத்தை எல்லாரும் ஒரு பலமான கைதட்டல் அவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ சார். நீங்க பரீட்சை எழுதுறீங்க, பரீட்சை எழுதிட்டு பேப்பர் கொடுக்கும் போது வாத்தியார் ஒண்ணு சொல்லுவாரு, திரும்பி படி, திரும்பி படி, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படி அப்படிம்பாரு. 80% படிக்க மாட்டான். ஏன், என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கிறான், அதை திரும்பி எப்படி படிக்கிறது. அதனால அப்படியே மடிச்சு அப்படியே கொடுப்பான். மன்னிச்சுக்க, நீ திருப்பி பார்த்தாதான் தப்பெல்லாம் திருத்த முடியும். காட்டுல சிங்கம் இருக்குல்ல, ஒரு 50 அடி போனா திரும்பி பார்க்கும், அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும், நம்ம வந்த வழி எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கும். அது மாதிரி நீ வாழ்ந்த வாழ்க்கைய, நீ நேர செலவு பண்ண முறைய, பணத்தை செலவு பண்ண முறைய, அப்பா அம்மாவை மதிச்ச முறைய, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேங்கன்னு, இந்த நாட்டில் இருக்கிற பெற்றோர்கள் மாதிரி ஒரு பெற்றோர்களை உலகம் முழுக்க தேடினா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி ஒரு பெற்றோர், ஏன் தெரியுமா, 15 வயசாயிட்டா அமெரிக்காவில் அடிச்சு வெளியே தள்ளிடுவான் பையனை, வெளியே போய் சம்பாரிச்சுக்க, பொண்ணை வெளியே அனுப்பிச்சிடுவான். நம்ம ஊர் அப்பா அம்மா அப்படியா, இந்த பிள்ளைங்க வளர்ந்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்று கொடுத்தா கூட இவங்களை காப்பாத்த தயாராக இருக்கிற தாய் தகப்பன் மாதிரி இந்தியாவில் இருக்கிற தாய் தகப்பன் எங்கேயும் கண்டு அதை மனசுல வச்சுங்க. நம்முடைய தாய் தகப்பன் மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சி அதை சொல்லி நான் அப்படியே முடிச்சிடுறேன். ஒரு பொண்ணு சாப்பிட உட்கார்ந்தா, டிஃபன் கொண்டு வந்தது பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட உட்கார்ந்தா, ஒரு பையன் ஓடி வந்தா தட்டிட்டான், அந்த பொட்டலம் அந்த பேப்பர்ல செதறிடுச்சு, சாப்பாடு அந்த பேப்பர்ல அப்படியே செதறிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு கவலைப்படல, செதர்ன சாப்பாடை எடுத்து ஒரு பருக்க விடாம செதர்ன சாப்பாடு எடுத்து அந்த பொண்ணு சாப்பிட்டான். கிளாஸ் முழுக்க அவளை கேலி பண்ணாங்க, எச்சசோறு திங்கிறா, கீழே கிடந்ததை பொறுக்கி திங்கிறா, எல்லாம் கேலி பண்ணாங்க. அந்த பொண்ணு அசரவே இல்லை, அவ அப்படியே பேசாம இருந்தா. அந்த கிளாஸ் தனியா பிரிஞ்சிருச்சு, அவ தனியா பிரிஞ்சிட்டா. கிளாஸ் டீச்சர் பார்த்தாங்க, சமாதானம் பண்ணணுமே. அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏமா அந்த சாப்பாடு கூட்டினா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல, நான் வேற ஏற்பாடு பண்ணுவேன்ல, அதை எடுத்து திங்கணுமா? இல்ல டீச்சர், நான் அப்படிதான் சாப்பிடுவேன். உடனே பிரின்சிபால்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. பிரின்சிபால் கூட கேட்டார், ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா, நான் அரேஞ்ச் பண்ணுவேன்ல, நீ ஏன் அந்த எச்சசோர் எடுத்து சாப்பிட்ட, கீழே சிந்தனை எடுத்து சாப்பிடுவாங்களா? அப்ப அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, சார் இந்த பள்ளிக்கூடம் 8 மணிக்கு தொடங்குது, 8 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்கணும்னா நான் 7:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கணும், நான் 7:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கணும்னா எங்க அம்மா காலம்பரம் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்கணும். அவங்க 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் சாப்பிடணும்னு எனக்காக அக்கறை எடுத்து ஒரு சாப்பாடு தயார் பண்ணி அதை கொடுத்துருக்கும் போது அந்த சாப்பாடு என் உயிர் போனாலும் என்னால கீழே கொட்ட முடியாது சார், அது எங்க அம்மாவை அவமதிச்சதா. அடுத்த விஷயம், அதை விட முக்கியமான விஷயம், எங்க அப்பா மூட்டை தூக்குறார். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, எங்க அப்பா மூட்டை தூக்குறார். அவர் மூட்டை தூக்கி காசு கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்தாதான் எங்க அம்மா அரிசி வாங்கி எனக்கு கொண்டாந்து கொடுக்க முடியும். எங்க அப்பா வியர்வை முத்து தான் எங்க வீட்டுல அரிசி முத்தா மாறி எங்க இலைக்கு வருது. அந்த பொண்ணு சொன்ன, அந்த சாப்பாடு கீழே கொட்டுறதும் ஒண்ணுதான், எங்க அப்பா வியர்வையை அலட்சியப்படுத்துறதும் ஒண்ணுதான், எங்க அப்பாவை என்னால அலட்சியப்படுத்த முடியாது. மூணாவதா சொன்ன, சார் எங்க அப்பா அம்மாக்கா மட்டும் இல்ல சார், இந்த அரிசி ஒண்ணு வயல்ல விளைஞ்சு வரணும்னு சொன்னா யாரோ ஒரு விவசாயி போய் வயக்காட்டுல நிக்கிறாரு, பல்லியா பாம்பா பூரானா தேளா பார்க்க முடியாது, தண்ணி கட்டணுங்கிறதுக்காக ராத்திரியில போய் அந்த விவசாயி நிக்கிறாரு, அப்படி பாடுபட்டு ஒரு விவசாயி உண்டு பண்ண ஒரு அரிசிய கூட வீணாக்குற உரிமை எனக்கு இல்லை, ஏன்னா இந்த நாட்டு விவசாயியோட உழைப்பை என்னால அவமானப்படுத்த முடியாது. இதை கேட்ட உடனே நான் கற்பனையில சொல்லல, நான் சொன்ன சம்பவம் கற்பனை இல்ல, ராமகிருஷ்ண விஜயத்துல அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்தது, இது நடந்திருக்கு அப்படியே. அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், அந்த பொண்ண நீ வா, இத வந்து அசம்பிளில எல்லாரும் கேட்கும்படியா சொல், எல்லாருக்கும் கேட்கும்படியா சொல் அப்படின்னு. அதனால உங்க தாய் தகப்பன இந்திய மக்களுடைய உழைப்ப எதையுமே வீணாக்காம, உங்க நேரத்தை வீணாக்காம பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி. நன்றி, வணக்கம்.